பட்டவரம் கோடையில கொழுந்து விடாரா. அடிபோடி முள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முட்டி முளைச்சு விடாரா. மயங்கி மறுகிரியே மறந்து நானும் போவேனா, மலையே நாராக்கி மாலை கட்ட மாட்டேனா. காத்தி வாடையில பட்டவரம் கோடையில கொழுந்து விடாதா. அடிப்போடி முள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முட்டி முளைச்சு விடாதா. இருக்கு வானம் ரொம்ப பக்கம் இருக்கு.